உண்மையின் சிரிப்பை ரசிக்கிறேன், அதில் உலகை மறந்து சிரிக்கிறேன். உண்மையின் சிரிப்பை ரசிக்கிறேன், அதில் உலகை மறந்து சிரிக்கிறேன். எது வந்தாலும் தாங்கிடும் இந்த இதயம் கலங்காது, எது வந்தாலும் தாங்கிடும் இந்த இதயம் கலங்காது. சிரிப்பவரெல்லாம் அடுக்கியினாலே சிரிப்பதும் கிடையாது. சிரிப்பவரெல்லாம் மகிழ்ச்சியினாலே சிரிப்பதும் கிடையாது. பிறரை கெடுப்பவரெல்லாம் நிரந்தரமாக வாழ்வதும் கிடையாது. பிறரை கெடுப்பவரெல்லாம் நிரந்தரமாக வாழ்வதும் கிடையாது. சொல்லும் செயலும் ஒன்றாயிருந்தால் உலகம் பழிக்காது. சொல்லும் செயலும் ஒன்றாயிருந்தால் உலகம் பழிக்காது. உண்மையின் சிரிப்பை ரசிக்கிறேன், அதில் உலகை மறந்து சிரிக்கிறேன். எது வந்தாலும் தாங்கிடும் இந்த இதயம் கலங்காது. ஊர்களை கொழுக்கும் கொடியவர் செயலை மிருகமும் செய்யாது. ஊர்களை கொழுக்கும் கொடியவர் செயலை மிருகமும் செய்யாது. ஏழை குடும்பங்கள் அழுது சிந்திய கண்ணி சும்மா போகாது. ஏழை குடும்பங்கள் அழுது சிந்திய கண்ணி சும்மா போகாது. அடிக்கடி மாறும் மனிதர்கள் கூறும் அறிவுரை செல்லாது. அடிக்கடி மாறும் மனிதர்கள் கூறும் அறிவுரை செல்லாது. இங்கு அடைக்க வேண்டியவர் கணக்கை எழுந்தால் சிறையே கொள்ளாது. இங்கு அடைக்க வேண்டியவர் கணக்கை எழுந்தால் சிறையே கொள்ளாது. உண்மையின் சிரிப்பை ரசிக்கிறேன், அதில் உலகை மறந்து சிரிக்கிறேன். எது வந்தாலும் தாயிடும் இந்த இதயம் கலங்காது. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ